கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, நாணம் விடவில்லை தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை, ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா, ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. அம்பா சாம்பவி சந்திரமௌழி பலா பர்ணா உமா பார்வதி காளி வைபவதி சிவா திரிநயனா காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபஹரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா. தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தா, கொடிகள் என்ன குற்றம் சொல்லுமா, கொல்லை துளசி எல்லை கடந்தா, வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டுவிடுமா, வானுக்கு எல்லை யார் போட்டது, வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. அவசியம் இது என ரகசியம் இவன் மனம் புரியலையா, ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்துவிடும், உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும், கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, நாணம் விடவில்லை தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை, ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா, ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா, கடிதம் எழு